la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la. மழை வருது மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. மழை போ நீயே பொழிந்தா வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. மழை போ நீயே பொழிந்தாய்த்தேனே. மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது நிழல் கொண்டு வா